ಶ್ರೀಮಣ್ಣೂತನ ರಂಗನಾಥರಾಡಬ್ಧಾತ್ಮ ವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮಣ್ಣೂತನ ಲಕ್ಷ್ಮಣಾರತಿರಾಟ್ ಸಂಪ್ರಾಪ್ತ ದುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತತ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮಣ್ಣೂತನ ವಾಗಧೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ಮಧ್ಯವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಆಯಾಸ್ಯ ಪರದೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಾರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮ ಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತಾಯತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧ ವೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಅಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಶ್ರೀವಿಷ್ಣುಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯಶರಣಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಸವಾಯೈ ನಮಃ. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் நாம் இன்று இரண்டாம் பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். வேதாந்த கருத்துக்களை உள்ளடக்கிய பாசுரம் இந்த பாசுரமும். இந்த பாசுரம் இரண்டு விதமாக அர்த்தத்தை போதிக்கக்கூடிய பாசுரம். ஒன்று, ஆச்சாரியனுடைய பிரசம்சையானது இந்த பாசுரத்தில் சொல்லப்படுகிறது. மற்றொன்று, தமேதம் வேதானுவசனேன பிராமணாக விவிதிசந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன என்ற உபனிஷத் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். முதல்ல ஆச்சாரிய பிரசம்சை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஆச்சாரியனை எப்படி இந்த பாசுரத்தின் உள்ளர்த்தத்தின் மூலமாக புகழ்ந்து பேசுகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இந்த பாசுரத்தினுடைய உள்ளர்த்தத்தை பார்க்கும் பொழுது, ஏற்கனவே சொன்ன போல ஆச்சாரிய பிரசம்ச என இந்த பாசுரத்துல உய்யும் ஆறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உய்யும் ஆறு எண்ணி இப்படி பிரித்து பார்க்கணும். உய்யும் ஆறை எண்ணி அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ ஆறு விஷயங்கள், நாம் உய்வதற்கு ஆறு விஷயங்கள் தேவை. எப்படி சென்ற பாசுரத்தில் அர்த்த பஞ்சக ஞானத்தை நாச்சியார் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலோ, அதே மாதிரி பிராப்தி உபாயம் என்று சொல்லும் பொழுது பக்தி பிரபத்தி என்று உபாயங்கள் இரண்டு வகைப்படுகின்றன. அந்த இரண்டு வகை உபாயங்களுக்குள்ள பிரபத்தி உபாயம் என்பது மிகச்சிறந்த உபாயம். ஏன்னா மார்கழி மாசத்துல இந்த திருப்பாவை நோன்பு என்று ஏற்பட்டு மார்கழி திங்கள் தொடக்கமாக வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை பர்யந்தம் ஏற்பட்ட இந்த திருப்பாவையானது சரணாகதி சாஸ்திரம் என்றே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சரணாகதி சாஸ்திரத்துல சரணாகதி தத்துவத்தை விளக்குவதற்காக ஏற்பட்ட பாசுரம் இந்த பாசுரம். சென்ற பாசுரம் வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாவற்றையும் விளக்கி சொன்னாள். இந்த பாசுரத்தில் சரணாகதியை போற்றுகின்றாள் நாச்சியார். அதனால்தான் உய்யும் ஆறை எண்ணி, உய்வதற்கு இருக்கக்கூடிய ஆறு விஷயங்களை எண்ணி அப்படின்னு சொன்னான். இப்போ அந்த ஆறு விஷயத்தை நாம நல்லபடியாக உணர்ந்து கொண்டேமேயானால் எம்பெருமானை அடைவது என்பது மிகச் சுலபமாக விஷயம். இப்ப ஆச்சாரியன் உபதேசிக்கக்கூடிய அந்த ஆறு விஷயங்கள், ஆச்சாரியன் இந்த ஆறு விஷயம் இருந்தால்தான் ஆச்சாரியனை அடைய முடியும், இப்படி இல்ல பல ஆறு சொல்லப்படுகிறது நம்ம சித்தாந்தத்தில். சடேதானி ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. விஷ்ணோஹோ கட்டாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியஞ்ச சாஸ்வதைஹி அப்படின்னு சொல்லி ஷடேதானி ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா அப்படின்னா, ஆரம்பத்தில் ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் எதிர்த்தா சுகிருதம் ததா அப்படின்னு சொல்லப்படுறது ஆறு விஷயங்கள். அதுல இந்த ஆறு விஷயங்கள், இந்த ஆறு விஷயங்கள் இருந்தால்தான் ஷடேதானி ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா ஆச்சாரியனை அடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது. அதுல ஈஸ்வரத்துக்கு சௌஹார்தம் ரொம்ப முக்கியம். ஈஸ்வரனுடைய சுகிருத் பாவமானது நமக்கு இருக்கணும். ஈஸ்வரனுடைய சுகிருத் பாவம் வேணும்னா அப்ப அவனை சரணாகதி செய்ய வேண்டும். பாஷ்யகாரர் பிரம்மசூத்திர வியாக்கியானமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யத்தில் இந்த விஷயத்தை மிக ஸ்பஷ்டமாக தெரிவிக்கின்றார். தஸ்ய வசீகரணம் தத்கத சரணாகதி ரேவ அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுல ஆறு எது அப்படின்னா, உய்யும் ஆறு அப்படின்னா, ஆணுகூல்யசிய சங்கல்பா, பிராத்திகூல்யசிய வர்ஜனோ, ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா, கோக்திருத்துவ வரணம் ததா, ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி அப்படின்னு அகிர்புத்னே சம்ஹிதையில சொல்லப்பட்டிருக்கிறது. அகிர்புத்னே சம்ஹிதை என்பது ஒரு வேத வாக்கியம். அந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆறு விஷயத்தை அப்படியே நாச்சியார் வேதமனைத்துக்கும் வித்தாகும் இருக்கக்கூடிய இந்த திருப்பாவையிலே காட்டுகிறாள். ஆணுகூல்யசிய சங்கல்பகா, எம்பெருமான் மட்டுமே நமக்கு அனுகூலன். அப்ப அவனை தவிர இருக்கக்கூடிய பிரதிகூலங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டொழிக்க வேண்டும். இப்போ கர்மாவினால நமக்கு பல கஷ்டங்கள் ஏற்படுறது. கர்மாவினால் ஏற்படக்கூடிய பல கஷ்டங்களை பொறுத்து எம்பெருமான் திருவடிவாரத்திலே நாம் சரணாகதி செய்து கொண்டோமே ஆனால் எம்பெருமான் நமக்கு நல்ல கதியை தருவான் என்பது தெரிகிறது. லக்ஷ்மி தந்திரத்தில் இருக்க ஒரு ஸ்லோகம், துவமேவ மே துவமேவ உபாய பூதா மே பாவைதி பிரார்த்தனா மதி சரணாகதி. சரணாகதியினுடைய லட்சணம் என்ன அப்படின்னா, துவமேவ உபாய பூதா மே, நீதான் என்னுடைய உபாயபூதன். பாவைதி பிரார்த்தனா என்று பாவித்துக் கொண்டு அவனை பிரார்த்தனை செய்வதுதான் சரணாகதி அப்படின்னு சொல்லப்படுறது. பிரார்த்தனா மதிகி, இப்படிப்பட்ட பிரார்த்தனையோட கூடிய ஒரு புத்தியை உடையவன் செய்யக்கூடியதுதான் சரணாகதி என்பதாக சொல்லப்படுகிறது. இத நாச்சியார் இரண்டாவது பாசுரத்தில் ரொம்ப அழகாகவே காட்டுறான். ஏன் அப்படின்னா, கலியுகத்தில் பொறுமையா பண்ண முடியாது எதை ஒண்ணுமே. சீக்கிரம் சீக்கிரம் செய்ய வேண்டிய நிலைமையில் தான் நாம் அப்படி இருக்கோம். நமக்கு ஏற்கனவே கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் இதெல்லாம் பெருமாளால் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் அவைகளுடைய அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னால், எம்பெருமானை நம்மால் சரியாக உணர முடியல. அதுக்காக என்ன பண்றோமோ, எம்பெருமானை தெரிந்து கொள்வதற்காக நாம் ஏதோ ஒரு நம்மால் செய்ய முடியாத காரியங்களை செய்வதற்கு பிரயத்தனம் பண்றோம். மாம் ஏகம் சரணம் ரஜ அப்படின்னு சொன்னான் பெருமாள். அந்த மாதிரி நான் ஒருவனே என்று என்னை சரணமாக பற்றிக் கொள்வாயாக தாராளமா நாச்சியார் அந்த விஷயத்தை எடுத்து காட்டுறான். அதனால்தான் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களாலதான் எம்பெருமானை சரணாகதி என்று அடைய முடியும். ஆனால்தான் சரணாகதி செய்வதற்கு உகந்தவர்களே மையத்து வாழ்வீர்கள். ரொம்ப அழகாகவே காட்டுறா நாச்சியார் இந்த இடத்துல. நம்மளால கர்மயோகம் செய்ய முடியாது, ஞானயோகம் பக்தி யோகம் இதெல்லாம் பண்ண முடியாது. நாமோ இல்லையா, அதாவது நான் வந்து நதர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்ம வேதி, நான் தர்ம நிஷ்டம் கிடையாது, நான் ஆத்மவேதி கிடையாது, நான் அகிஞ்சனன் அனன்யகதி சரண்யா, எனக்கு சரீர சுத்தி மானச சுத்தி வாக் சுத்தி எல்லாம் ஏற்படணும், நான் எப்படி ஏற்படும் எனக்கு அப்படின்னா, கிருஷ்ணா அப்படின்னு உன்னுடைய ஸ்மரணத்தை செய்து கொண்டிருந்தால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு நான் வந்து ஆகிஞ்சன்யம் உடையவன். அப்ப ஆகிஞ்சன்யத்தோடு இருக்கிறபடினால இந்த ஆறை கொண்டு ஆணுகூல்யசிய சங்கல்பம், பிராத்திகூல்யசிய வர்ஜனம், ரட்சிஷ்யதீதி மகாவிஸ்வாசா, கோக்திருத்துவ வரணம், கார்பண்யம், ஆத்ம நிக்ஷேபம்னு சொல்லக்கூடிய இந்த ஆறை கொண்டு எம்பெருமான் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்ன. இது ஒரு அர்த்தம். இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கோ இல்லையோ, தமேத்தம் வேதான வசனேன பிராமணாக விவிதி சந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு சொன்னாரு. அப்ப தமேத்தம் வேதான வசனேன பிராமணாக விவிதி சந்தி. இப்போ தமேத்தம் வேதான வசனேன, வேதத்தினுடைய வாக்கியங்களை கொண்டு பிரம்மவித்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் அவனை அறிந்து கொண்டார்கள். அப்ப எப்படி அறிந்து கொள்வது என்பது அப்படின்னா, இப்போ எம்பெருமானை அறிந்து கொள்வதற்கு சில விஷயங்களை பண்ணணும். யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன, யஜ்ஞத்தின் மூலமாக அவனை அடைதல் தானத்தின் மூலமாக அவனை அடைதல், காயக்கிளேசம் உடம்பை வருத்திக் கொண்டு அவனை அடைதல், பிராமணாக விவிடி செலுத்தி எக்ஞான தானேன தபசா அனாசக்கேன சாப்பிடாமல் இருந்து கொண்டு அவனை அடைதல். இப்படி அவனை அடைவதற்கு சில பிரகாரங்கள் இருக்கு. அதுல இந்த பிரகாரம் அனாசக்கேன அப்படின்றது உபனிஷத் வாக்கியத்தில் சொல்லப்பட்டபடி இங்க திருப்பாவைய அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ யஜ்ஞம் என்ன, இங்க யாகம் திருப்பாவைன்றதே ஒரு மகா யஜ்ஞம். இப்போ நாச்சியார் இந்த விஷயங்களை அப்படியே தெரிவிக்கிறார். நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலை நீராடி மையிட்டெழுதோம், மலரிட்டு நாமுடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்று ஓதோம். அப்ப செய்யாதன செய்தோம், சாஸ்திரத்தினால் நிஷேதிக்கப்பட்ட விஷயத்தை செய்ய மாட்டேன், சாஸ்திரத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் செய்வேன் என்று கிருத்தியா கிருத்திய விவேகமானது இந்த பாசுரத்தில் சொல்லப்படுகிறது. கிருத்தியம் அப்படின்னால் செய்ய வேண்டியவைகள், செய்யும் கிரிசைகள் கேளீரோ, அப்போ செய்யக்கூடாதவைகள் அப்படின்றது இரண்டுமே இந்த பாசுரத்தினால சொல்லப்படுகிறது. இதுல தமேதம் வேதானு வச்சன பிராமணாக வீடி சந்தி யஜ்ஞேன தானேன தபசா அனாசகேன அப்படின்ற பாசுரத்தின் வேத வாக்கியத்தினுடைய அர்த்தமானது இங்கே சொல்லப்படுகிறது. இதோட இந்த திருப்பாவையை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு மற்றொரு பாசுரத்தை சந்திக்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.